விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நாம் காதலிக்க உன்னை விட்டால் வேறொருத்தி எண்ணமில்லை நான் காதலிக்க முத்து முத்தாய் நீரதற்கு நான் இல்லையோ கண்ணீர் துடைப்பதற்கு என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க அங்கமிலாமோர் மினு மினுப்பு ஆனையின் தந்தம் கடைந்தெடுத்தார் போல் அங்கமிலாமோர் மினு மினுப்பு அரச மரத்தின் இலைகளில் ஒன்று வந்து நின்றார் போல் ஒரு நினைப்பு என்னை விட்டால் யாருமில்லை கண்மணியே உன் கையணைக்க காலழகெல்லாம் காட்டிய வண்ணம் கலையழகே நடந்தாயோ மேலழகெல்லாம் மூடியதென்ன கண்படுமென்றே நினைத்தாயோ என்னை விட்டால் யாரும் இல்லை கண்மணியே உன் கையணைக்க எழுதிட வேண்டும் இடையோடு கூத்திரி குறைத்து ஏற்றிய தீபம்